ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணும் கேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே கேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே பகலும் உறங்கிடும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணும் கைவிரலில் ஒரு வேகம் கண்ணசைவில் ஒரு பாவம் கைவிரலில் ஒரு வேகம் கண்ணசைவில் ஒரு பாவம் ஜீவநதி நெல்ஜினிலே ஆடும் மோதும் ஓடும் புதிய அனுபவம் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணு ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கி மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கி மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற வாழையிலை நீர்வெளித்து போடடி என் கண்ணி வாழையிலை நீர்ஜெடித்து போடடி என் கண்ணீ நாதசுரம் போதும் வரை நெஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொறுமைய வசியதாத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் கண்ணோ ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே பகலும் உறங்கிடும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும்